துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அங்கு எழுத்து ஓதி அஞ்செழுத்து ஓதி நாளும் அரண் அடிக்கு அன்பு அது ஆகும் காலை மாலை தொடர்ச்சியை மறந்தீராதே அஞ்செழுத்து ஓதி நாளும் அரண்நடிக்கு அன்பு அது ஆகும் வஞ்சனை பால் சோறு ஆக்கி வழக்கு இலா அமணரு வழக்கு இலா அமணரு வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கு இலாமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரே ாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து உகந்தார் ஆளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க இமயவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே.